பூவே பொன்வெண்ணிலாவை தேகச்சி நிற்கும் என் பெண்ணிலாவை செவ்வந்தி பூவே பொன்வெண்ணிலாவை தேகச்சி நிற்கும் என் பெண்ணிலாவை உன்னை தேடி நானும் வருவேன் பல கோடி காலம் வாழ்வேன் துணை நீ இல்லாத வாழ்க்கை செவ்வந்தி பூவே பொன்வெண்ணிலாவே தேகச்சி நிற்கும் என் பெண்ணிலாவே பெண்ணிலாவே